ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கர்யேஷு நியுங்க்ஷ்வமாம். தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கர்யேஷு நியுங்க்ஷ்வ மாம். நியுங்க்ஷ்வ மாம் தான் இந்த பத்தியத்தில் ஆறாவது பத்தியம் ஸ்ரீ ஞாச தசகத்தில். மாம் நியுங்க்ஷ்வ, நியுங்க்ஷ்வ அப்படின்னு சொன்னால் நியமி அப்படின்னு அர்த்தம், நியமித்து அருள் அப்படின்னு அர்த்தம். நியுங்க்ஷ்வ அப்படின்னா அது வந்து நீ யுஜு, நீன்றது உபசர்க்கம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில். ஒரு கிரியாபதம் வெர்பல் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி சில ஃபார்ம்ஸ், அதாவது இவைகள்னா பதம் வேர்டு கிடையாது, ஒரு ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுக்கலாம். அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து சேர்க்கச்சே அந்த வெர்பல் ஃபார்முடைய அர்த்தமானது கொஞ்சம் மாறலாம், விபரீதமாக மாறலாம், இல்லை அப்படியே இருக்கலாம். அதெல்லாம் ஃபிக்ஸட் தான், அது ஏற்கனவே பிரயோகத்தில் இருக்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கச்சதி, ஆகச்சதி, நிர்கச்சதி இப்படிலாம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் வரும், அர்த்தமானது மாறும். அது மாதிரி நீ நீ அப்படின்றது உபசர்க்கம்னு பேர் இருக்கு, உபசர்க்கம்னு பேர். உபசர்கா யுஜுன்னு தாத்து, யுஜ் யோகான்றதும் யுஜிலேருந்து தான் வருது. அது ஆத்மனே பதம் பரஸ்மே பதம் ரெண்டு ஃபார்ம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். உபய பதம் பரஸ்மே பதம், ஆத்மனே பதம் உபய பதம். ரொம்ப டெக்னிக்கலாக போகல. இப்போ சம்ஸ்கிருத் பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயுமே வேர்பல் ஃபார்ம்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், யூசேஜ் வேர்பல் ஃபார்ம்ஸ்க்கு யூசேஜ் ஃபிக்ஸடாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் சில வேர்ப்ஸ் வந்து பரஸ்மே பதம் அப்படின்னு அவைகளுக்கு பெயர், சில வேர்ப்ஸுக்கு வந்து ஆத்மனே பதம் அப்படின்னு அவைகளுக்கு ஒரு டேர்ம். சில வேர்ப்ஸ் வந்து ரெண்டு ஃபார்ம்லேயுமே இருக்கும், பரஸ்மை பதத்துலேயும் இருக்கும் ஆத்மீய பதத்துலேயும் இருக்கும். உதாரணத்துக்கு கச்சதி, கச்சத்தினா செல்கிறான், படதி படிக்கிறான், இதெல்லாம் வந்து பரஸ்மை பதம் பேர். தீயில முடியும் தீ படதி படத்தஹ படந்தி தீ தஹ அந்தின்னு சொல்லுவோம். அந்த பட தீ பட தஹ படந்தி இருக்கு இல்லையா, தீ தக அந்தின்னு சொல்லுவோம். சிலதெல்லாம் வந்து ஆத்மநேபதி அல்லது ஆத்மநேபதம் வச்சுக்கலாம். ஆத்மநேபதின்னு சொன்னால் வந்ததே வந்தேதே வந்தந்தே, வந்ததே வந்ததே வந்தேதே வந்தந்தே, இதெல்லாம் வந்து அந்த தே இதே அந்தே வந்ததே வந்தேதே வந்தந்தே தே இதே அந்தேன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆத்மநேபத ஃபார்ம்ஸ். ஸோ வந்ததே வந்து வந்தத்தின்னு யூஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி கச்சதிய வந்து கச்சத்தேன்னு யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா அதான் ஃபிக்ஸட். சிலது வந்து உபய பதம் சொல்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சதி குக் பண்ணுறது, பச்சதி பச்சத்தே ரெண்டுமே அலௌடாக இருக்குது, ரெண்டுமே அப்படி தான் இருக்குது. ஸோ சில இப்படி தான் கற்றுக்குறோம் நம்ம அந்த காலத்தில், கற்றுக் கொடுக்கச்சேவே அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லி கொடுத்துருவா கற்றுக்கச்சேவே, இது எந்த இதில் சேர்ந்தது, எப்படி வருது, என்ன பிரயோகம் எல்லாம். இப்போ நம்ம இந்த காலத்தில் சக்தி எல்லாம் குறைஞ்சி போனதுனால நம்ம ரிவர்ஸில் போகிறோம், கடைசியாக அந்த ஃபார்முக்கு வந்துட்டு அதுலேருந்து பின்னாடி ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு போகிறோம். பட் அந்த காலத்தில் எல்லாம் முதல்ல மனப்பாடம், மூலத்தெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருவா. தாத்து பாட்டம்னே ஒரு ஒரு இது இருக்கும் கற்றுக்கிறதுக்கு கிளாஸ். ஸோ ஆக மொத்தம் இப்போ நியுங்க்ஷ்வ அதை விட்டுறப்போகிறோம். நியுங்க்ஷ்வனா நியோஜித்து அருள், நியமித்து அருள். யாரை மாம், மாம்னா என்னை, மாம் மா அகம் ஷப் அஸ்மத் ஷப்தம் பார்த்தோம். அகம் ஆவாம் வயம் மாம் மா ஆவாம் நௌ அஸ்மான் நக. ஸோ மாம்ன்றது இரண்டாம் விபக்தி, என்னை நியமித்து அருள். எதில் கைங்கர் ஏஷு, கைங்கர் ஏஷு கைங்கரியம், கைங்கரியம் அது அர்த்தம். கைங்கரியம்னா பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொன்னோம் தமிழில். கைங்கர் ஏஷு அப்படின்னு சொன்னால் அது சப்தமி பக்தி பகுவச்சனம். இந்த சப்தமி பக்திக்கு லொகேஷன் இன் ஆன் அட் அப்படின்னு அர்த்தம், ப்ரிபோசிஷன். ஸோ கைங்கரியே அப்படின்னா கைங்கரியத்தில், கைங்கரிய யோகோ அப்படின்னு சொன்னால் இரண்டு கைங்கரியங்களில், கைங்கரியேஷுன்னு சொன்னால் பகுவச்சனம்னு சொல்லுவோம் பன்மை. கைங்கரியங்களில் பொதுவாக இன்ன கைங்கரியம் சொன்னாம கைங்கரியங்களில் என்னை நியமி. எப்படிப்பட்ட கைங்கரியங்கள்? நிரபராதேஷு அபராதம் அப்படின்னு சொன்னால் தவறு குற்றம். நிர் இங்கே உபசர்க்கம், அது வந்து இந்த இடத்துல உபசர்க்கன்றது கிரியாபதத்தோடு சொல்லுவோம். இங்கே ஒரு இதுன்னு வச்சுப்போம், ஒரு ப்ரிஃபிக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ நிரபராத அபராத நிர் அபராத நிரபராத. இப்போ இந்த நிர்ன்றது நெகட்டிவ் அர்த்தத்தை குறிக்கிறது, அபராதம்னா தவறு, நிர் அபராதம்னா தவறு அல்லது பிழை கலவாத குற்றம் கலவாத. ஸோ நிர் அபராதேஷு நிரபராதேஷு குற்றமற்ற கைங்கரியங்களில் என்னை நியமி. எப்போ என்ன கால அவகாசம் அப்படின்னு கேட்டால் நித்யம், மாம் நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீங்ஷ. யார் பண்ணணும்? பகவன். பகவத் சப்தம் பகவான் பகவந்தோ பகவந்தா, அதில் பகவன் ஹே பகவன், பகவன் அப்படின்னு சொன்னால் பகவானே அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே யாருடைய கைங்கரியம் இப்போ? பகவானே யாருடைய கைங்கரியங்களே என்ன நியமிப்பையாக அப்படின்னு கேட்டால் தவ. ஸோ இந்த பகவன் ப்ளஸ் தவ சேரச்சே பகவம் ஸ்தவன் ஆயிடுது, அது ஒரு சந்தியினால் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ பகவன் ப்ளஸ் தவ ஹஸ் பிகம் பகவம் ஸ்தவ. அதாவது பிரிச்சோம்னா பகவன் தவ, தவன்றது மமன்றதுக்கு கவுண்டர் பார்ட், மமனா என்னுடைய தவனா உன்னுடைய. பகவானே உன்னுடைய குற்றமற்ற அல்லது உனக்கு குற்றமற்ற கைங்கரியங்கள் பண்ணும்படி நித்தியமும் என்னை நியமி. நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால் இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தில் பகவான் வந்து ரெண்டு விபூதியை உடையவன், லீலா விபூதி அண்டு நித்திய விபூதி, ரெண்டு விபூதியை உடையவன். இன்னொன்று பிராட்டிமார்கள்லாம் இருக்கா பகவானுக்கு, பூஷணங்கள்லாம் இருக்குது, ஆயுதங்கள்லாம் இருக்குது, எல்லாம் ஒத்துன்ட்ருக்கோம், எல்லாமே ரியல் தான். அத்வைத சம்பிரதாயத்தில் பறக்கச்சு இதெல்லாம் ஒத்துக்கிறா, ஒத்துன்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தான், அந்த பரபிரம்மத்துக்கு இதெல்லாம் கிடையாது, அது ஒரு நேம்லெஸ் ஒரு ஃபார்ம்லெஸ் பீயிங் சொல்கிறார். பட் நாம் என்ன சொல்கிறோம் கேட்டால் அந்த பரபிரம்மத்துக்கும் அந்த இதெல்லாம் உண்டு, நிர்குண பிரம்மன்றது கிடையாது. ஸோ அதை காண்பிக்கிறதுக்காக தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய, தேவின்னு சொன்னால் தேவிமாராவார்னு ஆழ்வார் பாசுரங்கள்லாம் பார்க்குறோம். திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள்னு ஆழ்வார் பாடியிருக்கா. ஸோ மூன்று தேவிமார்கள் குறிப்பாக, அதை தவிர பல தேவிமார்கள் இருக்கா. அப்புறம் பூஷணங்கள்லாம் சாத்தின்ட்டுருக்கான் பகவான், நிறைய பூஷணங்கள் சாத்தின்ட்டுருக்கான். அதற்கடுத்து ஹேத்தி, ஹேத்தினா வெப்பன் ஆயுதம், ஹேத்தினா வெப்பன், ஆதின்னு போட்டர், ஆதினால் நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம் நம்ம. அவனுக்கு எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ வம்சங்கள் இருக்குது. ஸோ பிராட்டிமார், திருவாபரணங்கள், அப்புறம் ஆயுதங்கள், இவற்றால் ஜுஷ்டஸ்ய, இவைகள் நாமும் பகவானை பிரித்து செய்கின்றன. பிராட்டிமார்களும் பகவானை பிரித்தி செய்கின்றார்கள், அவனோட ஆயுதங்கள்லாம் அவனுக்கு அடிபணிந்து அவன் காரியங்கள்லாம் பண்ணி கொடுக்கறது. அதாவது ஒரு நாடகத்தில் ஒரு கவி ரொம்ப அழகாக எழுதினான், அதில் பகவான் கிருஷ்ணன் வந்து துரியோதன கௌரவ சபைக்கு போகிறார், அங்கே விபரீதங்கள் நடக்கிறது. அப்போ ஒரு ஒரு ஆயுதமாக பாசன்னு பேர், ஒரு ஒரு ஆயுதமாக வந்து கேட்குறது, நான் வரட்டுமா நான் வரட்டுமா ம் சொல்லு, நான் வந்து உன்னோட இதுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிறதான் ஒவ்வொன்றும். அது ரொம்ப ட்ரமேட்டிக்காக டிஸ்கிரைப் பண்ணுறப்ப சம்ஸ்கிருத நாடகங்கள்லாம் வாசிக்கணும். அது மாதிரி அந்த ஆயுதங்கள்லாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு எல்லாம் சித்தமாக இருந்துட்டுருக்கான் அவனை பிரீத்தி பண்ணுறதுக்காக, பூஷணங்களும் அவனை பிரீத்தி பண்ணுகின்றன. இப்படி பல விஷயங்களால் பிரீத்தி பண்ணப்பட்ட உனக்கு, ஸோ நாம் போய் ஒன்றும் பெருசாக கைங்கரியம் பண்ணி பகவானுக்கு பிரீத்தியை சம்பாதிக்க முடியுமா, அவனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் ரொம்ப டவுட்டு தான். இருந்தாலும் நாம் அவனுக்கு தாசபூத்தனாக போயிட்டதுனால குற்றமில்லாத நித்திய கைங்கரியத்தை பண்ணி அவனுடைய பிரீத்தியை அவனுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துவது தான் நம்முடைய ரோல், நம்முடைய சுரூபமே. அதனால் என்னென்னா நமக்கு ஒரு எந்த இதுவும் இருக்காது, நாம் போய் பண்ணம்பா நான் பண்ண கைங்கரியம் தான் அப்படின்னு இல்லை, ஏற்கனவே அவனை எல்லாரும் பிரீத்தி பண்ணிகிட்டு இருக்க. யானுமே எத்தி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார், அது மாதிரி யானுமே எத்தி. தேவி பூஷண ஹேத்தியாதி யுஷ்டஸ்ய, ஹேத்தி ஆதி ஹேத்தியாதின்னு ஆயிடுது. ஹேத்தி ஆதி ஈயும் ஆவும் சேர்ந்தா ய யகாரம் ஆயிடும். ஹேத்தியாதி ஜுஷ்டஸ்ய, ஜுஷ்டஹ பகவான், ஜுஷ்டஸ்ய தவ, தவன்றதுக்கு இது விசேஷனம். எப்படிப்பட்ட உனக்கு தேவிமார்கள், பூஷணங்கள், ஆயுதங்கள் இவற்றால், இவைகளினால் பிரீத்தி பண்ணப்பட்ட உனக்கு, அடியேனும் நித்தியம் குற்றமற்ற கைங்கரியங்களை செய்ய வேண்டும், பண்ண வேண்டும். அதில் நீயே அடியேனை நியமித்து அருள வேண்டும் தாத்பரியம். ஆக மொத்தம் பகவன் தவ அல்லது தேவி பூஷண ஹேத்தியாதி ஜுஷ்டஸ்ய தவ நிரபராதேஷு கைங்கரியேஷு நித்தியம் மாம் நியுங்ஷ்வ அப்படின்னு நித்தியம் பதம் எங்க வேணா போட்டுக்கலாம். ஆக மொத்தம் மாம் நியுங்ஷ்வ, பகவன் மாம் நியுங்ஷ்வ, பகவானு என்னை நியமி. எதில்னு கேட்டால் கைங்கரியங்களில். எப்படிப்பட்ட கைங்கரியங்கள் கேட்டால் குற்றமற்ற கைங்கரியங்களில். எப்பொழுதும் கேட்டால் எப்பொழுதுமே. யாருக்கு? உனக்கு. நீ எப்படிப்பட்டவனு கேட்டால் பிராட்டிமார்கள், ஆயுதங்கள், ஆபரணங்கள், மேலும் சில பலவற்றாலும் எப்பொழுதும் பிரீத்தனான உனக்கு அடியேனும் தொண்டு புரிய வேண்டும். அந்த பிரார்த்தனை எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிரபத்திக்கு பிறகு முக்கியமாக நாம் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காகவே வாழ்கின்றோம். அந்த கைங்கரியங்களும் பகவானுக்கு பிரீத்தியை ஏற்படுத்துவதற்காக, நமக்காக இல்லைன்றதை எப்போ ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக சாதிக்கிறார். இது 6வது பத்தியம், ஸ்ரீ நியாச தசகம். ஸ்ரீமதே நிகமானந்த மகாதேசிகாய நமஹா.